ைராணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் இது நித்யமச்சிதவதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதைகி சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே அன்னவயல் பாடிக்கொடுத்தாள் நற்காமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடியை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்த்தி என்னை விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கண்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமணியரணம் பிரபத்தே உந்து மதகரிற்றன் போடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாடை பந்தல் மேல் சொல்கால் குயிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன்பேர் பாட செந்தாமரை கையால் சீரார்வனையொழிப்பா வந்து திரவாய் மகிழ்ந்தேரோர் எம்பாவாய். கோயிலுக்கு போய் பெருமாள் சிரிக்கணும் அப்படின்னு போகும்போது அதில் கிரமம் தவறாமல் போகணும். கோயிலுக்கு போகிறதுக்கான கிரமங்களை வராக புராணத்தில் வராக பெருமாள் நல்லது செய்திருக்கார். அதை பூமி பிராட்டியார் கேட்டிருந்தார். அந்த பூமாதேவியாரே இப்ப ஆண்டாளாக அவதாரம் பண்ணக்கூடியனாலே ஸ்ரீ கிருஷ்ணன் சன்னதிக்கு போக வேண்டிய கிரமம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருப்பாவையே ஒரு வியாஜமாக இருக்கார் என்று சொல்லணும். இது உண்மக்கம் பார்த்தால் கிருஷ்ணன் சன்னதிக்கு எப்படி போகணும், கிருஷ்ணன் சன்னிதியில போய் எப்படி சேவிக்கணும்னு சொல்ற மாதிரி திருப்பாவை தோணும். இன்னொரு பக்கம் பார்த்தால் பெருமாளுடைய திருவாராதனைகளை பற்றி சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தால் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ற பிரகாரத்தை சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாமே இதுல இருக்கு மொத்தமுமே. அதனால்தான் சுவாபதேசம் அந்யாபதேசம் இது பல அர்த்தம் எல்லாம் வருது. அதுல பகவத் சன்னிதிகளை பெருமாள் சேவிக்க போகும்போது பாகவதர்களும் நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிற அர்த்தத்தை ஒரு 10 பாசனங்கள்ல சொன்னார். கூட கலந்து கள்ளன் தவிர்த்து கலந்து ஏலோ நிம்பாவாய் அப்படின்னு தனியாக பகவத் அனுபவம் பண்றதை காட்டிலும் பாகவதர்களோடு கூடி சேர்ந்து பகவத் அனுபவம் பண்ணால் அது ஒரு ருச்சி, ரசம் அதிகம். இந்த ரசம் தெரியாதவன் தான் ஏகாந்தமா போய் தனியாக செஞ்சு கொண்டுறேன் அப்படின்னு. நம்ம அகத்திலேயே ஒரு நல்ல பிரகாரம் ஒரு சக்கர பொங்கல் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படின்னா 4 பேர் நம்ம கொடுத்துட்டு சாப்பிடுவோம். பக்கதாத்துல எதிராத்துல அங்க இங்க கொடுத்துட்டு நமக்கு வேண்டியவர்கள் கிட்ட கொடுத்து ஒரு நல்ல பட்சணம் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்சணம் நல்லா இருக்கு அப்படின்னா நாம மாத்திரம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதை அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளும் அதை அனுபவிச்சால் அது நல்ல விஷயம். இதே அது சரியா வரல, சக்கர பொங்கல் அடிபிடிச்சிருக்குனாலும் இல்ல பட்சணம் சரியா வரல அப்படின்னாலும் அப்ப யாருக்கிட்டே கொடுக்க மாட்டோம், நாமளே அனுபவிப்போம். அதே மாதிரிதான் பகவத் அனுபவம். பகவத் அனுபவம் நல்ல ருச்சிகரமாக நல்லா இருக்கு அப்படின்னா அவர்கள் பாகவதர்களோட கலந்துதான் அனுபவிப்போம். இல்ல பகவத் அனுபவத்தை சரியா அனுபவிக்க தெரியாதவன் யாரோ, பகவத் விஷயத்தை நேரம் அனுபவிக்க தெரியாதவன் யாரோ அவன்தான் தனியா இருந்து பெருமாள் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். யாரும் வேண்டாம், நான் தனியா போய் சேவிச்சுட்டு தனியா வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதான் 10 பாட்டுல எல்லாரும் எழுப்புறான். உனக்கு என்ன வேறுடைக்கை அப்படின்னு கேட்க, நீ என்ன தனியா அனுபவம் பண்ணிட்டு இருக்க, நீ கலந்து அனுபவிக்க வேண்டாமா, தனியா அனுபவிக்கலாமா அப்படிங்கிறார். அதாவது திருப்பாவையில மாத்ரி விரதத்துல சில பேரை எழுப்புவதாகவும் சில பேர் தூங்கிட்டு இருக்கா, சில பேர் வீழ்ச்சின்னு வந்து அவளை எழுப்புறாள் அப்படின்னு இருக்கு. யார் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னா தூங்கிட்டு கிருஷ்ணானுபவம் பண்றவாள், அதாவது இருந்த இடத்துல இருந்து மனசுனால கிருஷ்ணானுபவம் பண்றவாள். யார் எழுப்புறார் அப்படின்னு கேட்டானா கிருஷ்ணானுபவத்துக்கு தனி பண்ண முடியாமல் கலந்துருந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறவா. ரெண்டுமே கிருஷ்ணானுபவம் பண்றவாதான். வெளியில் பார்த்தா சில பேர் தூங்கி போயிட்டாள் அப்படின்னும் சில பேர் கண்டுபிடிச்சுட்டாள் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லை, இது அழகா சொல்லணும் அப்படின்னா சில பேர் இளைய பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் மாதிரியா, சில பேர் பரதாழ்வான் மாதிரி. பரதாழ்வான் இருந்த இடத்திலிருந்தே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார், ஸ்ரீராமனுக்கு பாதுகா சேவனம் பண்ணிட்டு இருக்கார். இருந்த இடத்திலிருந்தே ஸ்ரீராம சிந்தையே தான் இருக்கு அவருக்கு. பெருமாள் மாதிரியே ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு மரபுரியெல்லாம் தரிச்சுண்டு அவரை மாதிரியே அந்த தர்மங்களை எல்லாம் தான் ஏறிட்டு நகரத்துக்குள்ள போகாமல் பக்கத்துல ஒரு கிராமத்துல நந்தி கிராமத்துல இருந்துட்டு அவர் பாதுகா சேவனம் பண்ணிட்டு பெருமாள் என்னைக்கு வரப்போறாரு அதையே நினைச்சிருந்தார். சக்கரவர்த்தி பெருமாள் துடிப்பினால பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதானபடினால அவருக்கு கைங்கரியம் பண்ணாமல் இவரால் இருக்க முடியாதுங்கிறபடினால கூடவே போறார். அவர் ரெண்டு பேருமே பரம பாகவதாவுடைய நிஷ்டையை காண்பிக்கிறார். இருந்த இடத்திலேருந்தே பகவத் ஸ்மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கூட போய் தான் பகவத் ஸ்மரணம் பண்ண முடியும், கூட விட்டு அந்த விசேஷம் பொறுக்க முடியாது அப்படின்னு சில பேருக்கு அனுபவம் இருக்கு. இதுதான் லக்ஷ்மண பெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, ராத்திரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எப்ப வரும்னு எப்ப பெருமாள் வரும்னு காத்திருந்து சிற்றஞ்சிந்தனை வந்து பத்திரை வீழ வேகமா ஓடி வரக்கூடிய சிலர்கள் அவர்கள்லாம் எழுப்புறார். யாரேன்னு கேட்டா, இருந்தே கிருஷ்ணானுபவத்தையே மனசால கண்ணனே சென்றிருக்கார். அவளை எழுப்புறாள். அதனால இங்க இந்த உறக்கம் அப்படிங்கிறது கிடையாது. உறக்கம் அப்படிங்கிறது சம்சாரத்துல நம் போல யார் குறைகின்றிருக்காளோ அவளை எழுப்புறதா அப்படி வச்சுக்கலாம். ஆனால் வாஸ்தவத்தில் ஆயர்பாடியில் அப்படி இல்லை. அந்த மாதிரி எல்லா பாகவதர்களையும் எழுப்புறார். பாகவதர்களோட கலந்து இருந்து பகவத அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரமத்தை காண்பிக்கிறது. அதே மாதிரி பாரபாலகர்கள், நகரபாலகர்கள், கேத்திரபாலகர்கள் இவர்களை எல்லாம் செய்து இவர்களையும் முடிச்சுட்டு தூயோமாய் வந்தோம், தூயிலட பாடுவான் அப்படின்னு பாவசித்தியோட தாம் கோயிலுக்கு வந்ததை சொல்றான். பாகவதர்களோடு வரணும், துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும், சுத்தமாக வரணும், ஆயர் சிறுமியரோம் அப்படிங்கிற மாதிரி அகம்பாவங்கள்லாம் இல்லாமல் அபிமானத்தை விட்டு ரொம்ப தாழ்ந்தப்பட தன்னை ஆக்கிட்டு வரணும், தூயிழப்பாடுவான் பெருமாளுக்கு பீங்கிரி மன்றத்துக்கு வரணும், இதெல்லாம் கோயிலுக்கு போக வேண்டிய கிரமம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த பாசுரத்திலே நந்தகோபன் யசோதை இவர்களை எல்லாம் எழுப்புறார். ஏன்னா எல்லாரும் சேர்ந்திருந்து கண்ணன் உத்தேசம் சமஸ்த பரிவாரத்தோடு கூட கண்ணனை சேவிக்கணும். அவர்கள் தான் கண்ணனை நமக்கு காட்டி கொடுக்கிறவர்கள், கடக்கர்கள். அதனால அவர்களை எல்லாம் எழுப்புறதா இருக்கு. இது எல்லா இருந்தும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் தப்பவே கூடாது. அது பிராட்டி, பிராட்டியோட சேர்ந்த பகவான் நமக்கு உத்தேசம். தம்பதி தெய்வதம் நகா அப்படிங்கிறார் தேசிகன். எங்களுடைய தெய்வதம் அப்படிங்கிறது ஒரு தம்பதி, திவ்ய தம்பதி. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் எங்களுக்கு தெய்வம், தனி ஒருத்தர் கிடையாது. இப்போ தாமதையாள் செல்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். தாமரையாள் கேள்வன சிவப்பதி, சிவப்பதியான சீமன் நாராயணன் அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர பெரும் நாராயணன் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்றதில்லை. எங்கேயாவது நாராயணன் அப்படின்னு வேதத்துக்கு சொல்லியிருந்தா கூட சிவப்பதி சீமன் நாராயணன் தான் அர்த்தமாம். அதுக்கு வெறும் நாராயணன் அப்படிங்கிறதே கிடையாது. எந்த அவஸ்தையிலையுமே எந்த நிலையிலையுமே பிராட்டியை விட்டு குறிஞ்சி பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, இப்பவுமே கிடையாது. ஏதோ ராமாவதாரத்தை மாத்திரம் சென்றால் அப்படி பிரிஞ்சு இருந்தா மாதிரி ஒரு அபிநயம் மாத்திரம்தான் இருக்கு. அதுவும் ஒரு அபிநயம் மாத்திரம்தான், உண்மையில பிரியல. ஏன்னு கேட்டானா மனசால பிரணஸ்திதி அப்படிங்கிற ஆஞ்சநேயர், பிரணஸ்தாபி சதீயசிய மனசால பிரணஸ்யதி அப்படிங்கிற. ஏதோ பிரிஞ்சு மாதிரி இருந்து சீதாதேவிய காணும் அப்படிங்கிறார். ஆனா உண்மையில சீதாதேவிய காணும் கிடையாது, சீதாதேவியை இழந்துட்டேங்கிற பெருமாள். ஆனா சீதாதேவி இழக்கல, ஏன்னா மனசுன்னுதான இருக்க, எப்பவுமே சேர்ந்துதான் இருக்க. அது ஒரு அபிநயம் தான். செய்கிறார் வேற எந்த சிந்தையுமே இல்லாமல் ஸ்ரீராம சிந்தை மாத்திரம் இருக்கு. தெற்கிந்தியில் பெருமாளை பார்த்தா எந்த சிந்தையுமே இல்லாமல் பிராட்டியினுடைய சிந்தை மாத்திரம் அவருக்கு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், அவருக்கு பிராட்டியினுடைய சிந்தை மாத்திரம்தான் இருக்கு, இவருக்கு பெருமாளுடைய சிந்தை மாத்திரம்தான் இருக்கு. அதனால என்ன கேட்டா ரெண்டு பேரும் பிரியல மனசுல, அவாவா மனசுல அவாவா இருந்துட்டு இருக்கா இல்லையா. ஏதோ சரீரத்தினால பிரிஞ்சிருக்க மாதிரி தோன்றதே தவிர மனசினால அவ ஒரு நாளுமே பிரியல, அவ சேர்ந்துதான் இருக்காள். அதனால்தான் ரெண்டு பேரும் ஜீவிச்சுட்டு இருக்காள் அப்படிங்கிற. ஏன்னா பிரிஞ்சா ஜீவிக்க முடியாதான் இவளால. அதனால உயிர் பிராணன் பெருமாளுடைய பிராணன் பிராட்டி அவர் மனசுல இருக்க, பிராட்டியினுடைய பிராணன் பெருமாள் இவர் மனசுல இருக்க, இருக்கிற அப்படின்னால ரெண்டு பேரும் ஜீவிச்சுட்டு இருக்காள் அப்படிங்கிற. அதனால எப்பவுமே பிரிவு அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிற தேசிய பிராட்டிய பிரிஞ்சதோ இல்ல மறுபடியும் சேர்ந்ததோ இதெல்லாமே அபிநயம், அந்தந்த சமயத்துல நடக்கிறது மாத்திரம் இல்ல, சமயம் சங்கல்பம் அர்த்தம், சங்கல்பத்தால நடக்கிறது. யாவன் அப்படி போயிட்டாங்கிறது கிடையாது, இவர் சங்கல்பம் பிரிஞ்சு இருக்கணுங்கிறது. ஆனா அது ஒரு அபிநயம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்ப என்ன கேட்டான்னா, பெருமாளை விட்டு பிராட்டி எப்பவுமே பிரிக்க முடியாதான்னு அப்படின்னால, எப்ப பெருமாள் சொன்னாரோ அப்ப பிராட்டியும் சேர்ந்தே சொன்னது அப்படின்னு சித்தாந்தம் இருக்கிற அப்படின்னால, நமக்கு ஒரு தம்பதி தெய்வதம் வாமேவாகு கதிச்சிட்டு அப்பரே தொற்பிரியம் லோகநாதம் சிந்தைகி அந்த கலகமலினைகி கிஞ்சி தித்தீரிய மக்னைகி தத் சம்பிரீத்தி விகரதிஹரோ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நகா. சில பேர் பிராட்டி மாத்திரம் சேவிக்கிறவா, சில பேர் பெருமாள் மாத்திரம் சேவிக்கிறவா, அவெல்லாம் என்ன வேணா பண்ணிக்கட்டும். பிராட்டிய மாத்திரம் ஆசிரியிருக்கேன் அப்படின்னா அது ராவண சித்தாந்தம் அப்படின்னு பெயர். ராவணன் தான் பெருமாளை சத்ருவா பாவிக்கிறான், ஆனா பிராட்டிய பிராப்தியமா நினைக்கிறான், அவர் தான் தனக்கு வேணும் அப்படின்னு பிராப்தியமா நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு பெருமாள் சத்ரு நினைக்கிறான். பிராட்டி பெருமாள் மாத்திரம்தான் பிராப்தியம் எனக்கு, பிராட்டி என்னுடைய சத்ரு அப்படின்னா அதுக்கு சூர்பனகா சித்தாந்தம் அப்படின்னு பெயர். ஏன்னா சூர்பனகா பெருமாள் தான் பிராப்தியமா நினைக்கிறாள், அவர் தான் வேணுங்கிறாள். ஆனா சீதாதேவி பிராட்டியானவர் சத்ருன்னு நினைக்கிறாள். ஆனா சீதாதேவி தூக்கிட்டு போயிடலான்னு நினைச்சவரு தாம் இவாம் பக்ஷை சேவிங்கிறார், சீதாதேவி சாத்துரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறார். ராவணன் பெருமாள் ராவணன் பிராட்டிய பிராப்தியம் நினைக்கிறான், சூர்பனகா பெருமாள பிராப்தியம் அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு. ஏன்னு கேட்டா தம்பதிகள் பிராப்தியம், திவ்ய தம்பதிகள். அதனால ராவண சித்தாந்தம் இல்ல, சூர்பனகா சித்தாந்தம் இல்ல. ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் சீதாம் உவாச அதேசா ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு கிளம்பும் போது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும்போது அங்க போய் சரணாகிதி பண்ற, என்னையும் கூட்டுண்டு போகணும், நானும் மனத்துக்கு வந்து கைங்கரியம் வந்துறேன் அப்படின்னு. எல்லா நிலைமையிலையும் எல்லா அவஸ்தையிலையும் நீர் சயனத்தில் இருக்கும் போதும், நீர் விழித்து கொண்டு இருக்கும் போதும், நீர் உட்கார்ந்து இருக்கும் போதும், நீர் நடக்கும் போதும், எல்லா அவஸ்தையிலையும் நான் உனக்கு கைங்கரியம் வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் என்னை கூட்டுண்டு போகணும் அப்படின்னு சரணாகிதி பண்றார். அப்போ சீதாமுவாச்ச அதிகசாக ராகவஞ்ச மகாவிரதம், சீதாதேவி பெருமாளும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு தம்பதிகளை உபாயமாக பிடிச்சது. லக்ஷ்மண பெருமாள் சௌக்கியமா கைங்கரியம் பெற்று இருந்தார் இல்லையா, லக்ஷ்மண பெருமாளுடைய சித்தாந்தம் தான் நமக்கு. ராவண சித்தாந்தமோ சூர்பனகா சித்தாந்தமோ இல்லை. அதனால பிராட்டியும் சேர்த்து பெருமாள், அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஆசிரியக்கணும், அவன்தான் பிராப்தியம், அவன்தான் உபாயம். அதை சொல்றதுக்காக அடுத்த பாசுரங்கள் மூணு பாசுரங்களும் இப்படி வருது. அதுல கிருஷ்ணாவதாரத்துல நப்பிண்ணை பிராட்டி, பொதுவாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியில ஸ்ரீதேவி எல்லா அவதாரத்திலையும் கூட அவதாரம் பண்றார், சீதா பிராட்டியா அவதாரம் பண்றார், ருக்குணி பிராட்டியா அவதாரம் பண்றார், அவதாரம் பண்றார். இருந்தா கூட சில அவதாரங்கள்ல சில பிராட்டிக்கு பெருமை அதிகம். வராக அவதாரத்துல பூமி பிராட்டிக்கு பெருமை அதிகம், பூவராக பெருமாள். ஸ்ரீதேவி இருக்கார், இருந்தால் கூட பூமாதேவிக்கு தான் அந்த அவதாரத்தில் ஒரு ஏற்றம், ஏன்னா விசேஷமாக அவதாரம் பண்ண, விசேஷமாக பெருமாள் விவாகம் பண்ணிட்ட, விசேஷமாக பெருமாள் அவர் தூக்கிட்டு இருக்கார், விசேஷமாக வராக புராணம் பூமி பிராட்டிக்கு சொல்றார், எல்லாம் இருக்கு. ராம அவதாரத்தில் ஸ்ரீதேவி சீதா பிராட்டியார், அவர் மாத்திரம்தான் ஏகபத்ரி விரதத்தோடு பெருமாள் இருக்கார், அதனால் வேற பிரச்சனைகள் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் நீலாதேவியா, நீலாதேவி நாச்சியார் வந்து நப்பிண்ணை பிராட்டியாராக அவதாரம் பண்ணியிருக்கார், அவருக்கு தான் இங்க பெருமை அதிகம். நப்பிண்ணை பிராட்டியாரை காட்டும் இவர் தான் இங்க விசேஷம் அப்படின்னு ஆழ்வார்களுடைய அனுபவம் இருக்கு. நப்பிண்ணை பிராட்டியார் பற்றி பல பாசுரங்கள் இருக்கு, நப்பிண்ணை பிராட்டியாருக்கு பாசுரங்கள் ரொம்ப குறவு. கிருஷ்ணாவதாரம் சொல்ல செல்ல கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல செல்லாம் நப்பிண்ணை பிராட்டியா தான் சொல்ற, பெண்ணை மணாள் அணை அப்படின்னு தான் சொல்றார். அந்த சரித்திரம் அந்த வைபவம் தான் பல பாசுரங்கள்ல இருக்கு. அதனால நப்பிணை பிராட்டியோட சேர்ந்து இருந்து கிருஷ்ணன் சந்நிதியில் இருக்கிறபடினால வெறும் கிருஷ்ணன் நம்ம எழுப்பி பிரயோஜனம் இல்லை, அது நம்ம சித்தாந்தம் இல்லை. பிராட்டியோட சேர்ந்த கிருஷ்ணன் எழுப்பணும், அதனால நப்பிணை பிராட்டியை எழுப்புறதாக இந்த உந்து மதகவீட்டன் பாட்டு. அடுத்த ரெண்டு பாட்டு பாசுரங்கள்ல நப்பிணை பிராட்டி கண்ணன் ரெண்டு பேரையும் எழுப்புறதா அடுத்த ரெண்டு பாசுரம் இப்படி அமைஞ்சிருக்கு. வீர நத்தினை பிராட்டிக்கான பாசுரம் இது. குந்து மதகரேற்றன் போடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாள் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை கூப்பிடுறான். நீ வந்து கதவை திறக்க வேணும், கிருஷ்ணனோட எங்களை சேர்த்து வைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நப்பின்னாய் அப்படின்னு எழுப்பும் போது நந்தகோபாலன் மருமகளே அப்படிங்கிறார். நப்பின்னை யார் அப்படின்னா அவரை பத்தி சொல்லணும் இல்லையா. அப்போ கிருஷ்ணனுடைய முறை மாமனாக கும்பன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய புத்திரி தான் இந்த நப்பின்னை பிராட்டி. யசோதையனுடைய சகோதரர் கும்பன் பெயர். அவருடைய பெண் இந்த நப்பின்னை பிராட்டி, லீலா பிராட்டி. இப்ப கிருஷ்ணனுக்கு முறை பெண் ஆகணும் மாமாவுடைய. அதனால் சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு அவர் விவாகம் அப்படிங்கிறது ஓரளவு நிச்சயம். ஆனால் ஏழு காலைய அடக்கணுங்கிறார் அவ அப்பா அந்த கும்பர் சொல்றார். ஏழு காலையை அடைக்கினாலுக்கு தான் என் பெண்ணை விவாகம் பண்ணி கொடுத்தேன். ஏழு காலையும் சாதாரண காலை கிடையாது, அசுர ஆவேசம் இருக்கக்கூடிய காலைகள். அதை அடக்கணுங்கிறார். அதை அடைக்கினாதான் என் பெண்ணை விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட புருஷனுக்கு தான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா. அப்ப கண்ணன் நேரம் அவர்கிட்ட போனா எனக்கு உங்க பெண்ணை விவாகம் பண்ணி கொடு அப்படின்னா, கண்ணா தாராளமா பண்ணி கொடுக்குறேன், காத்தன் இருக்கேன் நானு. ஆனா நான் பாட்டுக்கு இது ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன். ஜனகர் வந்து வில்லு எடுத்து வச்ச மாதிரி ஜனகர் வில்லு எடுத்து வச்சுட்டாராம். இந்த வில்லை யார் எடுத்து நானே தராளோ அவளுக்கு தான் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு விட்டார். பெருமாள் ஸ்ரீராம நகரத்திற்குமா ஒரு ஊர்வலம் நடந்தது, விவாக ஊர்வலம், கல்யாண ஊர்வலம். அதுல மித்ரா நகரத்து ஸ்ரீ ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாளாம். பெருமாளை பார்த்துட்டு அப்ப அவ சொல்றா, ஆச்சரியமான வச்சு இந்த வில்ல முடிச்சாதான் விவாகம் பண்ணுவேன்னு ஜனகர் சொன்னாரு. விஷயம் தெரியாதவர், இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானா பேசாம கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு அந்த ரீதியில ஆனா இப்படி ஒரு சின்ன விவாகம் பண்ணியிருந்தான். அறுபதமுரளும் கூந்தல் காரணம் ஏழு விடை அடங்கச் செற்றனை அப்படின்னு வரும். இப்படி கோட்டிடை ஆடினை கூத்து அப்படிங்கிற நம்மாழ்வார். அங்கோர் மாயினால் ஈட்டியவெண்ணை தொடுவன்ன போந்து இமில் ஏற்றுவன் கூண் கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கும்பினுக்கு. இந்த ஆயிரகுடத்தில் வந்த நப்பெண்ணை திராட்சிக்காக மாட்டினுடைய கொம்பை பிடிச்சு ஒரு கூத்தாடிந்துக்கானான். வெண்ணெய் கூத்து மாதிரி காலை கூத்து ஒண்ணு ஆடி இருக்கான், ரொம்ப பிடிச்ச நக்கா ஆடி இருக்கான். அனாயாசமா அடிக்கி விவாகம் பண்ணிட்டான்னு வருது. அப்படி ஆகி நந்தகோபுரனுடைய மருமகள் ஆயிட்டாள். இப்போ நப்பின்னை விவாகம் பண்ணிட்டு அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாள், கும்பனுடைய மகளே நப்பின்னாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது அவளுக்கே பிடிக்காதான். நப்பின்னை பிராட்டிக்கே நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னாதான் அவளுக்கு இஷ்டமே தவிர கும்பருடைய மகளே அப்படின்னு சொன்னா அவருக்கு இஷ்டம் இல்லையா. நப்பின்னை பிராட்டிக்கே இஷ்டம் இல்லை. ஏன்னா புக்ககம் வந்தாச்சு, புக்ககம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ பிறந்தகம் நினைவில்லையா அவளுக்கு. ஏன்னு கேட்டா ஒரு விவாகமான ஸ்திரீக்கு தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு புக்ககம் தான் பரம பிராப்தியமா இருக்கு, அதுதான் உபாயமா இருக்கு. பிறந்தகம் அப்படிங்கிறது அதுக்கான உபாயமா இருந்தது, சேர்த்து வச்சதே தவிர அதுக்கப்புறம் அது தர்மானுஷ்டானத்துக்கான இடம் இல்லையே, இதுதான இடம். அப்படிதான விவாக மந்திரங்கள்லாம் இருக்கு. நான் திரும்பி இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னா இருக்கு. சுவாபதேசத்துல பார்த்தா அழகா புரியும். சுவாபதேசத்துல சொல்ற மோட்சத்துல போறவனுக்கு சம்சாரம் போல அப்படிங்கிற, அதாவது நமக்கெல்லாம் பிறந்தகம் அப்படிங்கிறது சம்சாரம், நமக்கெல்லாம் பூக்ககம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகம். ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போயாச்சு அப்படின்னா நினைவு இருக்காது. நோபஜனம் ஸ்மரன் இதம் சரீரம் அப்படின்னு இந்த சரீரத்தையே நினைச்சு பார்க்க மாட்டானா, இந்த சம்சாரத்தையே நினைச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த அழுக்கு உடம்பு எதுக்கு? நம்ம உடம்பே அழுக்கு அழுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்படி போயிருந்த போது சேத்துல விழுந்து உடம்பெல்லாம் மொத்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் குளிச்சு சுத்தமானா அதுக்கப்புறம் அந்த அழுக்கு உடம்பே நினைச்சு பார்க்க மாட்டான். எத்தனையோ அழுக்கு இருக்கு இல்லையா உடம்புல, உடம்புல உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கு, வெளியில அழுக்கு இருக்கு. நாம தினந்தோறும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப அதெல்லாம் யாராவது நினைச்சு பார்க்கறதுக்கோ வண்ணா நான் இப்படி இருந்தேனே, யாரும் நினைச்சு பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அழுக்கப்பா எதுக்கு நினைச்சு பார்க்கணும்? சேத்துல விழுந்துட்டான் அப்படின்னா, உடம்பெல்லாம் அழுக்கா இருந்தான் அப்படின்னா, இப்ப உடம்பு சரியெல்லாம் பட்டு இருக்கான், பத்து நாள் ஆச்சு, குளிக்கவே இல்லை, எழுந்துக்கவே முடியல, வெளியில நடமாடவே முடியல, இருந்த இடத்துலயே எல்லாம் நடக்கிறது, உடம்பு மொத்தம் நாரி கிடக்குது அப்படின்னா, அப்போ எடுத்து வச்சுக்க மாட்டான். அது மறக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரிதான் மோட்சத்துல போனவனுக்கு இந்த சம்சாரங்கிறது மறக்க வேண்டிய விஷயம், இந்த சரீரங்கிறது மறக்க வேண்டிய விஷயம், இதை நினைக்கவே மாட்டான் இவர். ஆக மோட்சம் சீவை குணங்கிறது புக்கம், இது பிறந்தகம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில இப்ப நபீன பிராட்டிக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, நந்தகோபாலன் மகளே அப்படிங்கறதா அவர் நினைவு, கும்பருடைய மகள் அப்படிங்கறத அவரே விட்டுட்டான். இஷ்டமா சீதா பிராட்டியும் அதான் சொல்ற. ஆஞ்சநேயர் முதல்ல போயிருக்கும் போது சீதா பிராட்டி இந்த விஷயம் தான் சொல்ற. சீதா பிராட்டிய முதல்ல பிராட்டியார ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சார் அசோகவனத்துல. ஒரு சிச்சபா விரக்ஷம் ஒண்ணு, விரக்ஷத்தின் மேல ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். இறங்கி வந்து சீதா பிராட்டி கிட்ட பேசுறார் ஆஞ்சநேயர். ரொம்ப சின்ன ரூபத்தை எடுத்துட்டு, ரொம்ப வினய வேஷத்தோடு கூட பிராட்டி கிட்ட ரொம்ப அழகா பேசுற. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது சீதா பிராட்டி தானே அப்படின்னா பேசல. அம்மா நீங்க யாரு அப்படின்னு கேட்கற. அம்மா நீங்க யாரு? இங்க தேவலோகத்திலேருந்து வந்த ஸ்திரியா இல்ல ராஜமகிஷியா இல்ல ரிஷி பத்னியா அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ ராமனுடைய தர்ம பத்னியா இருந்தால் அடியனுடைய இந்த பிரணாமத்தை ஏத்துக்கணும், இந்த அஞ்சலியை ஏத்துக்கணும் அப்படின்னு கை கூப்பிடார். அதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறவன் பேச தெரியாதவன், அகம்பாவம் பிடிச்சவன். ஆனா ரொம்ப வினயத்தோட ஆஞ்சநேயர் பேசுறேன். நீர் யார் அப்படின்னு கேட்டபடினால அது பதில் சொல்ற பிராட்டி. அப்ப அழகா சொல்ற, ஸ்னுஷா தசர சத்ரு சைன்ய பிரதாபினா துகிதா ஜனகசியாகம் அப்படிங்கிற. நான் வந்து தசரதருடைய மாற்றம் பெண் அப்படின்னா முதல்ல தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறேன். மூணு விஷயம் சொல்ற தன்னை பத்தி. ஒன்னு ஸ்னுஷா தசரசியா, தசரதருடைய மாற்றம் பெண். ரெண்டாவது துகிதா ஜனகசியாகம், ஜனகருடைய பெண். அப்புறம் பாரியா ராமச தீமதா, மகா புத்திமானான ஸ்ரீராமனுடைய தர்ம பத்னி அப்படிங்கிற. இதுல முதல்ல சொன்னது தசரதருடைய மாற்று பெண் அப்படின்னு தானே, அதுதான் முக்கியமா. அந்த மாதிரி நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்றதுதான் அவருக்கு இஷ்டம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு அவர் எழுப்பணும். அது மட்டும் இல்ல, வாழ்க்கை எல்லாமே ஒரு பெருமை, ஒரு பொறாமை. என்ன பெருமைன்னா, நந்தகோபாலனுடைய கிருஷ்ணன் இருக்கான், அந்த கிருஷ்ணனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நப்பின்னு பெருமை. என்ன பொறாமை அப்படின்னா, இவர் மாத்திரம் நந்தகோபாலன் மருமகள் ஆயிட்டார், நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே. எல்லா பெண்களுக்குமே இந்த குறை, எல்லாருமே மனசுனால அந்த மருமகளா இருக்கலாம். மொத்த பேருமே அப்படிங்கிறதுதானே இவளுடைய லட்சியம். அதனால நந்தகோபால மருமகளாக இருந்து பாக்கியம் பண்ணலே அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு பாவத்துல பெரியாழ்வார் பாசனம் பாடியிருக்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் பண்ணியிருக்கார். அதாவது நாயிக்கா பாவமும் நாயிக்கா பாவத்திலே நாய்க்கு பாசுரமா இருக்கு, கோழி பாசுரமா இருக்கு, நாயகியே பாடுற பாசுரமாக இருக்கு. இப்படி பல விதமான நாயிகா பாவங்கள்லாம் இருக்கு. நாயிகா பாவத்தினுடைய வெளிப்பாடு பல ரீதியில் இருக்கு. அழகா சொல்றதுக்கு ஒரு பெண் ஆண்டாள் தான், ஆண்டாள் வச்சுதான் இந்த பாசுரங்கள் பாடியிருக்கணும். அந்த பெரியாழ்வார் அந்த பெண்ணை அழகா வளர்க்கிறாளாம். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஒரு நாள் பார்த்தா அந்த பெண்ணை காணும், ஒரு நாள் திடீர்னு பார்த்தா பெண்ணை காணும், எங்க போச்சோ இந்த பெண்ணு தெரியலையே தெரியலையே அப்படின்னா வேற எங்க போயிருக்கும், கண்ணா கண்ணான் கண்ணனே நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னால வேற இது ஆய்ப்பாடியில கண்ணிட்டே போயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அப்ப கண்ணன் தான் கூட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு வச்சுட்டு ஒரு பத்து பாட்டு பாடிட்டு, ஏன்னா என் மனசுல துக்கம் இல்ல இந்த பெண்ணை பிரிஞ்சு இருக்கணும் அந்த இடத்துல அவன் சௌக்கியமா இருக்கணுமே. மகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற சோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டு புறம் செய்யும் குலம். பெருமகளாய் குடி வாய்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதி அங்க போயிருத்தே இது பாட்டுக்கு, இந்த பெண்ணு பாட்டுக்கு நம்ம கிட்ட சொல்லிக்காம குடிக்காம ஓடி போயிடுத்தேன். அந்த இடத்துல யசோதை ஒழுங்கா கவனிச்சுப்பாங்களா? ரொம்ப நல்லவள், பெருமகளாய் குடி வாழ்ந்தவள், ரொம்ப பெருமை ரொம்ப அதிகம், நல்ல ஆச்சரியமா குடி வாழ்ந்தவள், அழகா ஒரு பிள்ளை பெற்றிருந்தால் பெரும் பிள்ளை பெற்ற அசோதி பெருமையான பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு, அழகு குறவும் ரொம்ப நல்லவள் தான். அப்படி ஏத்துப்பாளா, மருமகளை ஏத்துட்டு மாட்டுப்புறம் செய்வாளா, ஒரு மருமகளுக்கு என்னென்ன மங்கள காரியங்கள்லாம் செய்யணுமோ புஷ்பங்கள்னாலேயோ வஸ்திரங்கள்னாலேயோ ஆபரணங்கள்னாலேயோ மருமகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மொத்தத்தையும் செஞ்சு மங்கள காரியங்கள்லாம் செஞ்சு இவரை மருமகள் ஆக்கி மாமியார் சந்தோஷப்படுவாள் அவளை பார்த்து. அந்த மாதிரி யசோதை பிராட்டி இவனை ஏத்துப்பாளாங்கிற மருமகளை கண்டு வந்து மனாட்டுப்புறம் செய்யும்போதும் தன் மாமன் நந்த கோபாலன் தழுவிக் கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயற்கண்ணும் செவ்வாயும் இருக்கானே தம் மாமன், இந்த மாமனாரான நந்தகோபாலன் தழுவிக்கொண்டு இப்ப போய் சேமிப்பானான், இந்த பெண்ணு போய் நந்தகோபுரம் போய் சேமிப்பானான். உடனே மெதுவா அவளை தொட்டி தொட்டி எழுப்பி அந்த குழந்தைய மெதுவா ஆலிங்கனம் பண்ணிப்பாரான். ஒரு சின்ன குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் செம்மாந்திரே என்று சொல்லி, அம்மா நிமிர்ந்து நில்லு அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறார். ஒரு பயம் இருக்கு மனசுக்குள்ள, புதுசா அப்பதான் விவாகமாயி வந்திருக்கு, அப்போ ஒரு லஜ்ஜையினாலேயும் ஒரு பயத்தினாலேயும் அப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்க அவளுடைய முகத்தை பிடிச்சு அப்படியே முகத்தை கொஞ்சம் நிறுத்தி பயப்படாதுமா ஏன் பயப்படா நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி வைக்கிறா. தன்மாமன் நந்தகோபாலன் தழிக்கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செடும் கயற்கண்ணும் செவ்வாயும் அதுக்கப்புறம் இவளை பார்க்கிறார். பார்த்துட்டு இம்மகளை பெற்றதாக இன்னும் குழு இப்படிப்பட்ட பெண்ணு எத்தனை அழகா இருக்கா, இவெல்லாம் இவளை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போறாளோ அப்படிங்கிறார். இல்லை இவளுக்கு தேவை விவாகம் பண்ணி கொடுக்கணும்னாலும் நினைச்சிட்டு இருப்பாள் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி யசோதை பிராட்டி என்ன நந்தகோபாலன் என்ன இவர்கள்லாம் இந்த பெண்ணை ரொம்ப அழகா செய்ய வேண்டியது மருமகளாக ஆக்கி கிளம்பியே அதுக்காக பத்து பாட்டு பெரிய ஆழ்வார் அந்த பாவத்தை அழகா ஒரு பெண்ணை வளர்த்ததா உண்மையிலேயே வளர்த்திருக்கார், ஆண்டாளை வளர்த்திருக்க அதனால்தான் அவருக்கு தழும்பு ஏறிடுங்கொள்ளும் அப்படிங்கிற இந்த பெண்ணு பாவம் தயிர் கடைஞ்செல்லாம் வழக்கமே கிடையாது. அங்க போனா நல்லா தயிரை முத்தினால் ஓசைப்படுத்த தயிரம் நல்லா கடையணுமே, இந்த தயிரை கடையிறதே ரொம்ப கஷ்டம், இதே கட்டியா இருக்கும், இந்த பக்கத்து தயிர் மாதிரி கிடையாது. அந்த மந்தர் மலை கட்டி அன்னைக்கு மாதிரி இங்க கடையணுமா, ரொம்ப கஷ்டம் அது. அந்த தயிர்ல இவர் மத்த நாட்டி இவர் கடையணும், அப்ப அதுக்குன்னு ஒரு வலிமை வேணும். இந்த வெள்ளு பாவம் ஒண்ணும் கிடையாது, கையில வலிமையே ஒண்ணும் கிடையாது, கயிறை பிடிச்சது கூட கிடையாது. அப்ப அந்த கடை கடைகிற கயிறை வச்சு அவ தயிர் கையும் போது கையெல்லாம் கை தழும்பு ஏறிடுங்களோ, கை தான் தழும்பு ஆயிருமே வழக்கம் கிடையாது, இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கவலைப்படுறாள் பெரியாள்லாம். அப்படி சந்தகோபாலன் மருமகளா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இவாளுக்கு பெருமை, இதுதான் இவா ஒப்பனம். அதனால்தான் அவளையும் அப்படி சொல்றார். எப்படிப்பட்ட நந்தகோபாலன், உண்டு மதகளிற்றன் போடாத புல்வெளியன் நந்தகோபாலன். உண்டு மதகளிற்றன்னா மத மத ஜலம் பெருக்கக்கூடிய ஆணை போல இருக்காராம் அவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு யானைகளையெல்லாம் உண்டக்கூடியவர், யானை எல்லாமே எப்படி தள்ளக்கூடியவரா அத்த அத்தனை வீரம், யானையோட சண்டை போட்டு யானை குறிச்சு தள்ளுவாராம் இவர், அனாயாசமா தள்ளுவார். அப்படி வீரத்தை சொல்ற, ஓடாத தோல் வெளியன் இத்தில ஓட மாட்டார், திரும்பி வரமாட்டார், நின்று யுத்தம் பண்ணக்கூடியவர், சென்று யுத்தம் பண்ணக்கூடியவர், சென்றது தென்னிலங்கை செற்றார் அப்படிங்கிற மாதிரி யுத்தையை சாப்பி அபலாயனம் அப்படின்னு சொல்றார். யுத்தத்தில் ஓடக்கூடாது, அது தர்மம். அந்த கோபாலன் அப்படிப்பட்டவர், குண்டு வதகளி அதான் சுதர்மா வச்சிருக்கிறார், குண்டு வதகளித்தன் ஓடாத தோல்வெளியன், அப்படிப்பட்ட நந்தகோபாலன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் எழுப்புறான். நப்பின்னை பிராட்டி எழுந்து வரல, இன்னே இவாளுக்கே சந்தேகம் வந்துருக்கும், உண்மையிலேயே நப்பின்னை பிராட்டி இருக்காரா அங்க இல்லையா அப்படின்னு கேட்டா, நன்னா இருக்காரு சந்தேகமே இல்லை, ஏன்னா அப்படி ஒரு வாசனை வருதான், கந்தம் கமழும் குடலே கடைதிறவாய், அழகான வாசனை நப்பின்னை பிராட்டியினுடைய ஒரு திருக்குறள்கள் வருது, வந்த வாசனை புஷ்பத்துக்கே வாசனை கொடுக்கிறது அந்த திருக்குறள் தான், நப்பினை பிராட்டியினுடைய திருக்குறள், அது ஆண்டாளுடைய திருக்குறள் மாதிரி போலது, அதனால கந்தன் கமழும் குழலிங்கிற கேசத்துக்கு உண்மையில வாசனை உண்டா இல்லையான்னு பெரிய சர்ச்சையே நடந்திருக்கு, கேசத்துக்கு இருக்கக்கூடிய இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு ஒரு சர்ச்சை நடந்திருக்கு, ஒரு காலத்துல சிவபுராணத்துல இருக்கு தமிழ்ல, இயற்கையான மனமா செயற்கையான மனமா, நறுமணங்கள்லாம் பொறுத்து தடவி அதனால வரக்கூடிய மனமா அப்படின்னு, இப்ப இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற சர்ச்சை பெண்களுக்கு முடியில் நறுமணம் இயற்கையானதா செயற்கையானதா அப்படிங்கிற சர்ச்சை இப்ப கிடையாது. இப்ப என்ன கேட்டா, பெண்களுக்கு கூந்தலே இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு சர்ச்சையே வரக்கூடிய காலம் ஆயிருக்கு. ஆனால் ஆண்டாருடைய திருக்குறள் எப்படி அப்படின்னு கேட்டானா, துங்கை ரகிருத்தின ஸ்வயம் உத்தமாங்கை சர்வகந்த இதி சாதரம் உத்வகந்தி ஆமோதமன்யம் அதிகச்சதி மாதிகாதிஹி சோதித்வதீய குட்டிலாலக வாசிதாதிஹிங்கிறார் சுவாமி தேசி. சீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடபத்திர சாயி எம்பெருமான் ஆண்டாள் சூடி கொடுத்தவாளே சுரிக்கிறார். அவர் பெருமானுக்கு சர்வகந்தா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு, உபநிஷத் சொல்றது சர்வகந்தா அப்படின்னா எல்லா கந்தமும் அவனுக்கு இருக்கான், எனக்கு புதுசா ஒரு கந்தம் வேணும் அப்படின்னு கிடையாது, சகல விதமான கந்த பதங்கள் மொத்தமுமே இருக்கு, சகல விதமான கந்தங்களுமே அவனுக்கு இருக்கு, அவன் திருமேனில அத்தனை நறுமணம் இருக்கு, சர்வகந்தா சர்வரசா அப்படின்னு சொல்றது, இது புதுசா ஒரு கந்தம் வேண்டாமே, ஆனா அப்படி இருந்தும் கூட ஆண்டாள் சூடி கொடுத்தமானே தனக்கு வேணும் அப்படிங்கிறார் பெரியார் கிட்ட பெருமானே சொல்ற. ஐயோ ஆண்டாள் சூடின்னு கொடுத்தார, இந்த மாலையை பெருமானுக்கு எப்படி சாத்துவேங்கிற பெரியார், எனக்கு அந்த மாலை தான் வேணுங்கிற, ஏன்னா அந்த வாசனை வேணுங்கிறாரா, அந்த திருக்குறளுடைய வாசனை வேணுங்கிற, சோதி தொதிய குடின அழக வாசிதாசி ஆண்டாளுடைய திருக்குறள் பெற்று அதனால புஷ்பத்துக்கு ஒரு வாசனை வருமா, அந்த வாசனை இருக்கோயோ அது பெருமாளே சிருஷ்டிச்ச புஷ்பத்துக்கு கூட கிடையாது, லோகத்துல புஷ்பத்தை சிருஷ்டிச்சியான்னா பெருமாள் தான், புஷ்பத்துல வாசனையை சிருஷ்டிச்சதையானா அதுவும் பெருமாள் தான், எல்லாமே பெருமாள் தானே பண்ணிருக்கேன், எங்க வாசனையை கொடுக்கணுமோ எங்க தேஜஸை கொடுக்கணுமோ அந்த தேஜஸை கொடுத்தும், எங்க சைத்தியம் குளிர்ச்சியை கொடுக்கணுமோ ஜலத்துக்கு குளிர்ச்சியும், எங்க வெளிச்சம் கொடுக்கணுமோ அங்க வெளிச்சம் கொடுத்து, எங்க வாசனை கொடுக்கணுமோ அங்க வாசனையை கொடுத்து, எங்க ரூபம் கொடுக்கணுமோ அங்க ரூபத்தை கொடுத்து, எங்க ரசம் கொடுக்கணுமோ அங்க ரசத்தை கொடுத்து, இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னு சந்தேகப்படும் தானே, மனுஷன் பண்ணா இதெல்லாம் பண்ண முடியாது. அழகா சொல்ற, சொர்ண புஷ்பம் அழகா பண்ணலாம் மனுஷன் அழகா, இல்ல பிளாஸ்டிக்ல பூ பண்றான் இந்த காலத்துல, அசல் புஷ்பம் மாதிரியே இருக்கு, கடையில மாட்டி வச்சிருக்கான், போட்டோல மாட்டியிருக்கான், அசல் பூ மாதிரியே இருக்கு. அப்போ சௌவர்ண புஷ்பம் இம்மானே சதுரா சந்தி சகசிரசா, சொர்ண புஷ்பம் யார் வேணா பண்ணலாம், இல்ல பிளாஸ்டிக் பூ யார் வேணா பண்ணலாம், தத்ர சௌரப நிர்மாணே, ஆனால் அதுல மனம் வைக்கணுமே, வாசனை வைக்கணுமே, அதுக்கு பகவான் தான் வரும், சர்வேஸ்வரன் தான் வரும், நம்மளால வாசனை வைக்க முடியாது. தத்ர சௌரப நிர்மாணே சதுரா சதுரானு, அந்த மாதிரி மனத்தை கொடுத்தவன் பகவான் தானே, புஷ்பத்துக்கு மனத்தை கொடுத்த பகவான் இவன் தானே சர்வகந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவன், அந்த புஷ்பத்துக்கு ஆண்டாளுடைய கூந்தல்னாலே ஒரு மனம் கூடுறது அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த புஷ்பம் எனக்கு வேணும், ஆண்டாள் சூரிய புஷ்பம் எனக்கு வேணும் அப்படிங்கிற, ஆண்டாள் சூடி கலைந்த புஷ்பம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அது முன்னாடியே நப்பின்மை அவதாரத்திலே அப்படிதானா, அப்பினை அவதாரத்திலே கண்ணன் அதுதான் ஆசைப்படுறான். அதனால இவருடைய கூந்தலுக்கு அத்தனை வாசனை இருக்கும். அந்த கூந்தலுக்காக தான் அவளை விவாகம் பண்ணிட்டார். அறுபதமுரலும் கூந்தல் காரணம் ஏழ்வீடை அடங்க செற்றனை அப்படின்னு திருமங்க அவர் சொல்றார். நத்தினி பிராட்டினுடைய கூந்தலை பார்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறானாம் கண்ணன். அப்படி கந்தம் கமழும் குழலி கடைபிறவாய் மா வாசல கறக்கணும் வந்து எங்கும் கோரி அழைத்தனகான். எல்லா இடத்துலயும் கோழி வந்துருத்து, கோழி கூவிடுக்கு. அதுவும் ராத்திரி கோழி இல்ல, எங்கும் எல்லா இடத்துலயும் கோழி வந்தாச்சு. ராக்கோழி இல்ல, அது சாமக்கோழி இல்ல, விடியற் காலையில கூவக்கூடிய கோழி. கோழி கூவென்னுமா கோழி நான் என் செய்கே ஆழிவல்லர் வரும் பொழுதாயிட்டு கோழி கூவென்னுமாள் அப்படித்தவங்க கேள்வார் பாட்டு. அது மாதிரி நாங்கெல்லாம் கோழி கூவுறதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ தூங்கின் இருக்கி எழுந்துவான். பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அடுத்த அடையாளம் அவர் மாதவி பந்தல். எத்தனை விதமா குயிலினங்கள் குயில்கள்லாம் கத்தருது பார் அப்படிங்கிற குயில் ஒன்றிய சப்தம் வந்திருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வளைவழிக்கும் வந்து திருவாய். பந்தார் விரலி கையில பந்து வச்சிருக்கார் நப்பின் பிராட்டி. அழகான பந்தம் அது, ஒரு கையில பந்து வச்சிருக்கார், இன்னொரு கையில கண்ணனை வச்சிருக்கார். இது வேதம் சொல்றது. அசேஷா நாஜகதோ விஷ்ணுபத்தி அப்படிங்கிறது பிராட்டியை பத்தி சொல்லும்போது, அசேஷா நா ஜகதா, ஒரு கையில இந்த ஜெகத்து இந்த லோகத்தை தான் கையில வச்சிருக்கார். பந்து அப்படின்னா உலகம், கையில உலகத்தை கையில வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன கேட்டா விஷ்ணு பத்னி. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க, ரெண்டும் அவருக்கு அதீனம். அதனாலதான் புருஷகாரமா இருக்க, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற அவரால் முடியும். சுவாமி தேசிகன் சொல்ற, பெரிய பிராட்டியார் இத்தலையில் வாத்சல்யாதி செய்தாலும் அத்தலையில் வல்லப்யாதி செய்தாலும் நமக்கு புருஷகாரமா இருக்காருங்க. பெரிய பிராட்டியார் நம்மகிட்ட வாத்சல்யம் இருக்கான். வாத்சல்யம் அப்படின்னா நம்மள குழந்தைகளா பாவிச்சு தான் மாதாவா இருந்தான் சமிச்சு நம்மளை அப்படியே அரவணைச்சு கூட்டுக்கிறார். அத்தலையில் அந்த பக்கம் என்ன கேட்டா பெருமாள் கிட்ட வாழ்லம் இருக்கான். என்ன செல்வாக்கு, இவர் சொன்னா பெருமாள் மீற மாட்டார், அந்த அளவு செல்வாக்கு இருக்கு. நம்ம கிட்ட வாத்சல்யம், பெருமாள் கிட்ட வாழ்லம், ஸ்ரீ வல்லபன் அப்படின்னு பேர் பெருமாள். பிராட்டி கிட்ட பிராட்டிக்கு அத்தனை வாழ்லம்யம், அவர் சொன்னா பெருமாளால் மீற முடியாது. அத்தனை பிரேமத்தோட கட்டி போட்டு வச்சிருக்கார். அப்ப இது ரெண்டு இருக்கிறபடினால நமக்கு புருஷகாரம், நம்மளை சேர்த்து வைக்கிற இல்ல, நம்ம எத்தனை தோஷம் பண்ணாலும் நம்மளை அரவணைச்சுக்கிறார். பெரும் செல்வாக்கு இருக்கிறபடினால அவர்கிட்ட சொல்லி நம்மளை சேர்த்து வச்சுடுறாராம். அதுதான் வேதம் அச்சேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு காண்பிக்கிறது. அதுதான் ஆண்டாள் இந்த பாத்திரத்துல குறிப்பா சொல்ற, கந்தார் விரலி கையில பந்து வச்சிருக்கேமா உண்மை துணன் அப்படிங்கிற விஷ்ணு பத்திங்கிறதுக்காக உண்மை துணன். ஒரு கையில பந்து இருக்கு, ஒரு பக்கம் உண்மைத்துணன் இருக்க. கண்ணன் பேர்பாடான்னு சொல்லணும், கந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட. அப்போ ஒரு பக்கம் பந்து இருக்க மாதிரி ஒரு பக்கம் கண்ணன் இருக்கான், ஒரு பக்கம் சம்சாரம் இந்த நம்ம குழந்தைகள், இன்னொரு பக்கம் ஈஸ்வரன். ரெண்டு பேரும் அவருக்கு அடங்கினவர். ஜெகத்தையெல்லாம் பந்து அப்படின்னு சொல்ற வழக்கம் இது, சாபதேசமும் இதுதான், அன்யாபதேசமும் இதுதான். ஏன்னா பாலக்கிரீடன கீவ அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசரம் சொல்றார். ஒரு குழந்தையானது பந்தை எடுத்துதான் விளையாடுவோம், அந்த மாதிரிதான் பெருமாள் லீலைகள் பண்றானா. அதே மாதிரி அனாயாசமான வியாபாரம் தான், பந்தை எடுத்தா மேலே போடும் கீழே போடும், சைடு அடிக்கும், இந்த பக்கம் அடிக்கும், அந்த பக்கம் அடிக்கும், என்ன வேணா பண்ணும் இல்லையா. எதிராத்து ஜன்னலை கூட உடைக்கும். ஏன்டா உடைச்ச அப்படின்னா என் பந்து நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறான். அந்த மாதிரி பெருமாள் இந்த பூமியை வச்சு என்னென்னமோ பண்ற, பூமியை மாத்திரம் இல்ல இந்த பிரபஞ்சத்தை என்ன வேணா பண்ணலாம். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தொடு வீட்டிருந்தும் கண்டவாற்றால் தனதே உலகன் எதிரான் தன்னை வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே அப்படிங்கிற நம்மாழ்வார். பிரபஞ்சத்தை எண்ணப்படாத படுத்திருக்கார் பெருமாள். உண்டும் உமிழ்ந்தும் ஒரு சமயத்துல பழைய காலத்துல இதையெல்லாம் உண்டு தன் மயத்துக்குள் வச்சிருந்துட்டார். சிருஷ்டி காலத்துல அதையெல்லாம் உமிழ்ந்து வெளிப்படுத்துறார். கடந்தும் இடந்தும் ஒரு சமயம் திரிவிக்ரம அவதாரத்துல இந்த பூமியை அளக்கிறார். வராக அவதாரத்துல இந்த பூமியை எடுத்து தன் கோட்டின் மீது வச்சிருக்கார். கிடந்தும் ஒரு சமயம் தானே இங்க வந்து ஸ்ரீரங்கம் முதலான கஷேத்திரங்கள்ல சயனத்துல இருக்க நின்றும் திருவங்கோளத்தொரு வீட்டிருந்தும் வீட்டிருந்த திருக்கோளத்துல இருக்கார். மனம் கூறியும் இந்த பூமியே விவாகம் பண்ணிக்கிறார். பூமி பெயாட்டியார இத்தனை பூமியை யார் பண்ணிருக்கா? நாமளும் எத்தனை தேவதைகள் பார்த்திருக்கோம். யாராவது இந்த பிரபஞ்சத்தை அளந்தார்கள் உண்டா, இல்ல இந்த பிரபஞ்சத்தை எடுத்தார்கள் அப்படின்னு உண்டா, இந்த பூமியை எடுத்தார்கள் உண்டா, இந்த பூமியை அளந்தார்கள் உண்டா, இந்த பூமி நடந்தார்கள் உண்டா, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பூமியில் கிடந்தார் சயனித்தார்கள் அப்படின்னாவது உண்டா, இல்ல உண்டார்கள் உண்டா, உமிழ்ந்தார்கள் உண்டா, என்ன உண்டு? எந்த புராணத்திலுமே எந்த கதையுமே கிடையாது. இத்தனை இருக்கிறபடினால கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை. இது என்னுடையதுதான் அப்படின்னு ஒரு ஒரு செயலையும் காமிக்கிறான் பெருமாள். இந்த பூமி என்னுடையது, இந்த பங்கு என்னுடையதுன்னு அந்த பையன் சொல்ற மாதிரி இந்த பூமி என்னுடையதுதான் அப்படிங்கறத ஒவ்வொருமே ஒவ்வொரு லீலையிலையும் காமிக்கிறான் பெருமாள் அப்படிங்கிற. அதனால இது பந்து மாதிரி யாருக்கு? பெருமாளுக்கு. பிராட்டிக்கு என்ன கேட்டான்? பெருமாளுக்கு எப்படியோ அப்படிதான் பிராட்டி. அவருக்கும் மொத்தம் உண்டு இல்லையோ, வைபவங்கள் எல்லாம் பிராட்டிக்கும் உண்டு தானே சொல்றோம். அப்புறம் பந்தாறு விரலி எம்பெருமானி சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான். அப்போ பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படியோ, அவன் எப்படி சிருஷ்டிக்கிறானோ, அவன் எப்படி ரட்சிக்கிறானோ, அப்படிதான் பிராட்டிக்கும். பிராட்டியும் சேர்ந்துதான் சிருஷ்டிக்கிற, பிராட்டியும் சேர்ந்துதான் ரட்சிக்கிற, பிராட்டியும் சேர்ந்துதான் அந்தரியாமையா இருக்கார், பிராட்டியும் சேர்ந்துதான் உபாயமா இருக்கார், பிராட்டியும் சேர்ந்துதான் மோட்சம் தர அப்படிங்கறத ஸ்பெஷலா காமிக்கிறது. இப்போ பந்தார் விரலி அப்படின்னு அவருக்கும் பந்துதான் இது. பால கிரீடன கைரிவான் சொன்னது பெருமாளுக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் இந்த லோகம் பந்துது. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்வாட, நாங்க என்ன பண்ண போறோம், உன்னுடைய மைத்துனன் கண்ணனுடைய பேர் சொல்ல போறோம், உன் கணவன் கண்ணனுடைய பேர் திருநாமங்களை பாட போறோம், அதுக்கு நீ அனுமதி பண்ணணும், அதுக்கு சேர்த்து வைக்கணும். செந்தாமரை கையால் தீரார் வடிகளிப்ப வந்து திறக்காய் மகிழ்ந்து, உன்னுடைய தாமரை கண்ணாய் கையினால வந்து திறக்கணும். நீ அங்கிருந்தே திறக்க கூடாது, உன்னுடைய தாமரை கை அழகு நாங்க பார்க்கணும், அந்த கையில சீரார் வடை இருக்கு இல்லையா, அந்த வடையினுடைய ஒலியை நாங்க கேட்கணும், உன்னுடைய நடை அழக பார்க்கணும். நீயே நடந்து வந்து செந்தாமரை கையினாலே சீரார் வளை ஒழிப்ப நீயே வந்து திறவாய் மகிழ்ந்து, நீ சந்தோஷத்தோட திறக்கணும். இத்தனை பேர் வந்திருக்கோமே அப்படின்னு மகிழ்ந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. எத்தனை அழகா சொல்லு, செந்தாமரை கையாகும் கையழக பார்க்கணும், வளையொலியே கேட்கணும், நீ வரும்போது உன் நடையழக பார்க்கணும், நீ மகிழ்ந்திருக்கும் போது உன்னுடைய முக விகாசத்தை பார்க்கணும், எங்களுக்கு இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணலாம். கண்ணன் மாத்திரம் இல்லை, உன்னுடைய சேவை எங்களுக்கு வேணுங்கிற இந்த பாட்டுல நப்பிண்ணை பிராட்டிய மாத்திரம்தான் பாடியிருக்கேன், அடுத்த பாட்டுல தான் கண்ணனும் சேர்ந்து வரும். அல்ல செந்தாமரை கையால் அப்படிங்கிற பிராட்டி கை செந்தாமரை கையா என்கிட்ட அபய பிரதானம் பண்ற, பவேயம் சரணம் சிவகாம் அப்படிங்கிற கையை காட்ட ரொம்ப விசேஷமான திருக்கையா. பெருமாளும் அபய பிரதானம் பண்றார், அபய ஹஸ்தத்தோட தான் பெருமாள் இருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட பெருமாள் கிட்டேந்தே யாருக்கு பயம் வந்ததோ அவளுக்கு அபயம் பண்றவர் பிராட்டியா. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராகவதீஸ்வரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாம வைதேகீம் ஏதத்தி மம ரோச்சதே அப்படிங்கிற அவர் அனசூயா. ராட்சசியெல்லாம் பிராட்டியை சுத்தி இருக்கும்போது, பிராட்டி மிரட்டின்னு இருக்கும்போது அப்ப அனசூயா பேசுற, நான் ஒரு சொப்னம் பார்த்தேன், அழகா போயின்னு இருக்கார், விமானத்துல தேர்ல போறாள், இன்னொரு பக்கம் பார்த்தா தெற்கு பக்கம் ராவணன் அவன் ஏதோ எழுது வாகனத்துல ஏறி தெற்கு பக்கமா போயிட்டு இருக்கான், கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொப்னத்தை பார்த்து அதனால ராட்சசன் கிட்ட சொல்றான், ராகவன் கிட்ட இருந்து பெரிய ஆபத்து இருக்கு, நமக்கு வில்லு எடுத்து வந்தான்னா மொத்த பேரையும் நாசம் பண்ணி, அதனால ராகவன் கிட்டே வர்ற ஆபத்துல நாம தப்பிச்சு பண்ணோம். ஒரே வழி அபியாச்சாவும் பிராட்டியை சரணாகதி பண்ணுவோம், சீதா பிராட்டிய சரணாகதி பண்ணுவோம்னு கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க அப்படிங்கிற சொல்றார். இந்த ராட்சசியுக்கெல்லாம் புரியல, சரணாகதினா என்னன்னே தெரியாது, நல்லதுன்னா என்னன்னே தெரியாது, அப்படின்ட்டு இவர் என்னமோ சொல்லிட்டு இருக்கார். ஆனா அரசிய வயசானவர் சொல்ற, அதனால கேட்டு இருக்கா பேசாம இருக்கா. ஆனா இப்படி அனுசூயா சொன்ன அடுத்த கட்சணம் இதெல்லாம் சரணாகதி பண்ணாளா பண்ணலையா, பாக்கி வேலாம் எஸ்னு சொன்னாளா நூறு சொன்னாளா, இதை பத்தி சொல்லிக்காமல் சரணம் சிவகாங்கிற பிறகு கலக்காலும் உங்க எல்லாருக்கும் சரணமா நாளைக்கேன், உங்க எல்லாரையும் காப்பாற்றுறேன், மொத்த பேரி காப்பாற்றுறேன்னு இந்த ராட்சசிகள் உட்பட ராட்சசிகள் தான் சரணாகதி பண்ணலையே அப்படின்னா பிராட்டிக்கு அது தேவையில்லை. சுவாமி தேசியம் சொல்ற இப்படி அனுசூயா ராட்சசிகள் விளக்காது மாட்டே பத்ராசாக பிராட்டியார் விவேகம் சரணி யோகா என்று அருளி செய்ய பிராட்டி என்ன நினைக்கிறாரா, இந்த அனுசூயா சொல்லச்சேன் ராட்சசிகள்லாம் விளக்கலையே, இல்லை வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லணும், அது போதும் அதை வச்சுன்னு பிராட்டி விவேகம் சரணம் அப்படின்னு அபயப்பிரதானம் பண்ணிட்டார். அதுதான் செந்தாமரை கை, இது பெருமாளுடைய கை தாமரை கை, பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை. ஏன்னா பெருமாள் கிட்டே இருந்து நம்மளை காப்பாற்ற, பெருமாள் கிட்டே இருந்து நம்ம அபிசாரப்படுறபடினால பெருமாள் கிட்டேயும் மானாதீத பிரதிபிம்பமாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மஜயினோ பூஜயந்தீம் சுகாந்தியா அதனால உன்கிட்ட வந்து நான் சரணாகதி பண்றேன், வேற சரணம் இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டேன், பெருமாள் கூட எனக்கு சரணம் இல்லைன்னு அர்த்தம், நான் அபசாரம் பண்ணிருக்கேன், பகவத் அபசாரம் பண்ணிருக்கேன், பெருமாள் சன்னிதியிலேயே போய் அபசாரம் பண்ணிருக்கேன், ஆர்திராபராதனா இருக்கேன், அவங்க கூட எனக்கு முகம் கொடுக்க மாட்டான், ராட்சசிகள் பண்ண அபச்சாரம் பண்ணியிருக்கேன், காகாசுரன் பண்ண அபச்சாரம் பண்ணியிருக்கேன், அதனால நீதான் எனக்கு அபயம் கொடுக்கணும் பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த இடத்துலையும் சொல்ற, இந்த இடத்துலையும் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ ராமகோஷ்டிக்கும் ஆராதனுக்கு பிராட்டி திருவதிய தஞ்சம் இல்லை அப்படின்னு அழிச்சுற அபயத்தா இருக்கு தேசிகன், ஸ்ரீ ராமகோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பெருமாள் கோஷ்டிக்கு கூட ஆகாது நமக்கு, விபீஷன் மாதிரி இருந்தா ராமகோஷ்டியில சேர்ந்து விடலாம், சுக்ரீவன் மாதிரி இருந்தா ராமகோஷ்டியில சேர்ந்து விடலாம், ஆனா நம்ம அப்படி இல்லையே, ஏன்னா பெருமாளுக்கு போய் அபசாரம் போடுறோமே, கோயிலுக்கு போறதே அபசாரம் பண்றதுக்காகவே கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் என்னென்ன பண்ணக்கூடாதுக்கோ அதெல்லாம் செய்யறோம், காலை நீட்டிட்டு படுத்துக்கிறான், வம்படிச்சுட்டு இருக்கான், சண்டை போட்டு இருக்கான், உறக்க பேசிட்டு இருக்கான், இப்படி எத்தனை பாகவத அபசாரங்கள் எத்தனை நடக்கிறது கோயில போனா, அப்போ பெருமாள் கட்டாய முகம் கொடுக்க மாட்டார் சந்தேகமே இல்லை, நம்ம என்ன விபீஷன் தான், நம்ம என்ன சுக்ரீவரம், காகாசுரன் மாதிரி போறோம், ராட்சசேல் மாதிரி போறோம், அப்ப ராமகோஷ்டி நமக்கு பிராட்டி திருவடிகள் வழியா, அப்ப நமக்கும் ஒரு அனுகிரம் பண்ணணும்னா பக்கத்துல பெருமாள் பக்கத்துல பிராட்டி இருக்கு, இல்லமா எனக்கு நான் ரொம்ப நீச்சனான அபயம் கொடுக்கிறவர், அன்னைக்கு ராமாயணத்துல கடைசியில அந்த ராட்சசிகளுக்கு அபயம் வாங்கி கொடுக்கிறாட்டி, யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயர் வந்து பிராட்டி கிட்ட ஜெய விஜய் பாவா அப்படின்னு சொல்லி யுத்தத்துல ஜெயிச்சாச்சுங்கிற விஷயத்த சொல்ற ஆஞ்சநேயர் தான் வந்து சொல்ற, அதான் போய் சொல்ல சொல்ற பெருமாள் பிராட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ற, பிராட்டி வந்து வாயே திறக்கலையாம் பேசாம இருக்காராம், ஆஞ்சநேயர் சுத்தி பாக்குற பக்கத்துல ராட்சசனில பாக்கிலேயே கோபம் உண்டு. அப்ப விராட்டி கிட்ட கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கும், உம்மன் 10 மாசமா படாது பாடு படுத்தின இந்த ராட்சசிகளை கொண்டு நசிக்கிறேன், இரண்டு கையினால நசிக்கிறேன், நக்கத்தினால கிள்ளியது, பெருமாளுடைய அஸ்திரங்கள் என்னென்ன பாடுபடுத்துமோ அத்தனையும் செய்யறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னாரு. அப்பதான் விராட்டி அருளை செய்த பாசுரம், பாபா நாம் வா சுபா நாம் வா வதார்கா நாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியன கஷ்டின் அபராட்சதி. ஆஞ்சநேயா ஒரு கருணைங்கன்னா என்னன்னே தெரியாதா, நீ ராமன் கோஷ்டியில தானே வந்திருக்க, தப்பு பண்ணாதவன் யார் தப்பு பண்ணாதவா, எல்லாருமே தப்பு பண்ணவா தானே, தப்பு பண்ணாதவாள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னா யாரும் கிடையாது, அபராதம் பண்ணவனை ரட்சிக்கணும் அப்படின்னாதான் தயா. அப்ப தயனா என்னன்னு தெரியல உனக்கு, தயை பத்தி நீ கேள்விப்பட்டதுல போல இருக்கு, அபராதம் பண்ணவன் கிட்டதானே தயை வரணும், ஆனா தப்பு பண்ணிட்டாளே அப்படின்னா அப்ப தயைக்கு எங்க போறது, தப்பு பண்ணிட்டவாள்கிட்ட தயை வேணும், தப்பு பண்ணாதவனை காப்பாத்துறதுக்கு தயை என்ன இருக்கு, ஆனா விஷயமானா அபராதம் இருக்கணும், அப்பதான் உன் தயை நிற்கும். அப்ப காரியம் கருணம் ஆரியன நகச்சின் அபராதி அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கிட்ட இருந்து அதை காப்பாத்துறாரு திரட்டி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, அன்னைக்கு ஒரு நாள் நான் சரணம் சிவகான் அதே பிரதானம் பண்ண முடியலான்னு இன்னைக்கு அதை சத்தியமாக்குறார். ராட்சசி ஸ்தயி ததை வார்த்ராபராதா ஸ்வயம் காப்பாற்றினார். என்ன பெருமை இருக்கு, ஏன்னா சரணம்னு சரணாகதி பண்றாள், ஆனா சரணாகதி பண்ணாத இந்த ராட்சசிகள் 10 மாசம் அபச்சாரமே பண்ணிட்டு இருந்த ராட்சசிகள் அந்த ராகவன் கிட்டேந்தே காப்பாத்துறார் அப்படின்னா எங்க தாயார். இப்படிப்பட்ட ஒரு உண்மை, இப்படிப்பட்ட ஒரு கருணை, இயற்கையான ஒரு கருணை இல்லை அப்படின்னு பிராட்டி கீழே சேர்த்துக்கிற, நான் ராமபுத்தி இல்ல, நான் பிராட்டி அப்படின்னு நீங்க சேர்த்துக்கிற மாதாங்கிற அம்மா மைத்திலியே காப்பாத்தினியமான ஆரம்பிக்கிறான். அந்த ரீதியில செந்தாமரை கை, அந்த கை நாங்க சேவிக்கணும், அந்த கையினால் சீரார்களில் பிராட்டிக்கு இருக்கிற அத்தனை பெருமையும் இப்ப நப்பின பிராட்டிக்கும் வச்சுக்கணும். ஏவம் பூதம் லீலாநாயகா அப்படிங்கிற கத்தியத்துல பிராட்டிக்கு என்ன வாத்சல்யாதி குணங்கள் உண்டோ பிரபாவங்கள் உண்டோ அதெல்லாம் இவாளுக்கும் உண்டா, ஏவம் பூத அப்படிப்பட்ட பூமி லீலாநாயகா, அதனால ஸ்ரீ பிராட்டி பெரிய பிராட்டியார் சொன்னாலும் நப்பின பிராட்டிக்கும் பொருந்துருது எல்லாம். செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப அழகான வலைகள் இருக்கும், வலை நாதம் கேட்கணும், உன் அழக பார்க்கணும், உன் அடையாக பார்க்கணும், எங்க இந்திரியங்களுக்கு தான் காரியம் விழுங்குற, ஏன்னா எங்க மூக்குனாலே உன்னுடைய கந்தங்களும் அப்படின்னு அந்த வாசனை நோக்கும், என்னுடைய கையினாலே உன்னுடைய செந்தாமரை கையை பார்க்கணும், எங்களுடைய கையினாலே உன் செந்தாமரை கையை தொட்டு பார்க்கணும், எங்களுடைய காதுனாலே உன்னுடைய சீரார் வலை அழகான வலை எல்லாம் வச்சிருக்கான். மையெடுத்து எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாம் இல்லாமல் விரதத்துல இருக்கும், ஆனா நீ நல்ல வலையெல்லாம் வச்சுருக்க கிருஷ்ண விரகம் எங்களுக்கு, உனக்கு அப்படி இல்லையே கிருஷ்ண சம்ஸ்கிரேஷன் தானே, அதனால ஆபரணங்கள் இருக்கான், ஆபரணங்கள்லாம் மங்கள ஆபரணங்கள் சம்ஸ்கிரேஷத்துக்கு அடையாளம் தானே, அதனால ஒரு பொறாமை அது வேற இருக்கு, பின்னாடி வாழை எங்களுக்கெல்லாம் வலை வேணும்னு கேட்கறான், நீ கொடுக்கணும் எங்களுக்கு வலை, சூலகமே தோல்வழியே தோளே சிவிப்பூவே பாலகமே எந்தனைய பல்கலனும் நாம் அணிவோங்கிறோம், எல்லாரும் நாங்க போட்டுவோம், தப்பின் பிராட்டி மாதிரி நாங்க இருக்கணும், உன் அனுகிரகம் இருந்து உன்னை பிரிஞ்சு இருந்தா ஒண்ணு வேண்டாம், உன் அனுகிரகத்தோட எல்லாம் எங்களுக்கு வேணும், நாம் அணிவோம், இப்ப நான் பல்கலனும் நாம் அணிவோம், நிறைய ஆபரணங்கள் போட்டுப்போம் நாங்க, எப்போ கேட்டா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் அப்படின்னு, அனுகிரகம் வாங்கிட்டு எங்களுக்கு சம்மானமும் அதெல்லாம் வேணுங்கிறோம், அதனால்தான் சீரார் வலை எழுப்பேன், அந்த வலைக்கு சீரார் வலை அப்படின்னு என்னங்க பெருமாளுடைய சம்ஸ்கிருதத்தை காட்டுறேன் விட்டு பிரிஞ்சு ராகஞ்சானாமி கேயூரே ராகஞ்சானாமி குண்டலே நூபுரே விஜயானாமி நித்தியம் பாதாபி வந்தான். ராமாயணத்துல பிராட்டினோட செந்தாமரை கையால் சீரார் வழிவழித்தார். பெருமாளை விட்டு பிரிஞ்சு பிராட்டி தன்னுடைய ஆபரணங்களை மூட்டை கட்டி ரிஷி முகத்துல போட்டாருன்னு அந்த ஆபரணங்களை முன்னிட்டுதான் சுக்ரீவன் சரணாகிட்டு கொண்டான். பிராட்டினுடைய ஆபரணங்கள்னு கொண்டு போய் காமிக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நப்பினை பிராட்டிக்கு என்ன கேட்டா சேர்ந்து இருக்காங்க. சீரார் வழிகளிப்பா வந்து திரவாய் மகிழ்ந்து கதவை திறக்கணும். அவர் திருப்பாவை அனுசந்தானத்தோடு கூட அவர் வீசியிலே எழுந்தருளும் போது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை, அதாவது இந்த ஐதிஹியத்துல ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த நம்பிகளுடைய திருமாளிகைக்கு போய் அந்த கதவு சாத்தியிருக்கான். இவர் போய் எம்பெருமானார் போய் நிக்கிறார். கதவை தட்டும் போது உள்ளிருந்து ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாள். சின்ன குழந்தை ஒருத்தி வந்து கதவை திறக்கிறாள். சீர வலை ஒழிக்கிறதான் வளர்ச்சி கேட்டு அவர் கதவை திறக்க உடனே செந்தாமரை கையால் சீரார் வழி அறிவிப்போம் வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு அனுசந்தானத்துல இருந்தவர் அவர் அப்படி வந்து கதவை திறக்கிட்டு உடனே நப்பின்னை பிராட்டின்னு நினைச்சு அப்படியே மயங்கி விடுறார். நப்பின்னை பிராட்டியே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படியே மயங்கி விட உடனே அதுக்கப்புறம் இருந்து அந்த ஆச்சாரியன் வர வந்து பார்த்து மயங்கிட்டாரு. நோ கிராமத்தில் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பதட்டப்பட அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அன்னைக்கு உந்து வதவீட்டன் பாட்டு போடு அப்ப உந்து வதவீட்டன் அனுபவமோ அப்படின்னார். அதுதான் அந்த ஆச்சாரியனுடைய பெருமை. சிஷியன் எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியும், ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் இவருக்கு தெரியும், உந்து வதவீட்டன் அனுபவம்னு புரிஞ்சிருந்தார். அப்படி திருப்பாவையில ஊறி நின்றவர் பகவத் கிராமானுதம். அதனால்தான் திருப்பாவை ஜீயர்னு அவருக்கு திருநாமமே இருக்கு. அப்படி ராமானுஜர் உகந்த ஒரு பாசுரம், நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம் இந்த உண்டுமத வேஷ்டன் பாசுரம். அதனால ரெண்டு தடவை அனுசந்தானம் பண்ணுவார். திருப்பாவை பாராயணம் பண்ணிச்ச சில பாசுரங்கள்லாம் ரெண்டு தடவை சொல்ற வழக்கம். உண்டுமத வேஷ்டன் பாசுரம் ரெண்டு தடவை சப்பின்ன பிராட்டிக்காக ஆபுர அனுபவி. சப்பின்னை பிராட்டியை பத்தி விசேஷமான அனுபவம் இருக்கிறபடினாலேயும் பகவத் ராமானுஜர் உகந்த பாசனம் அப்படிங்கிறபடினாலையும் இதுக்கு அந்த பெருமை. இது சாபதேசம் பார்க்கும்போது இந்து மதத்தின் போராத தோல்விகளையும் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு ஆச்சாரியால தான் சொல்றார். ஏன்னா இவர்கள்லாம் பிறந்த இடம் அவதாரம் பண்ண இடம் ஒன்னா இருந்தா கூட இவர்கள் வளர்ந்த இடம் எதுனா ஆச்சாரியம் பண்ணிவிட்டு மகளா வந்திருக்கலாம். அந்த இடத்துல மகளா இருக்கும். அதுவரை கல்யாணம் ஆனவங்க மருமகனா இருப்பார். அது மாதிரி அனந்தசூரி சூதனைங்கிறார். அனந்தசூரிக்கு புத்தனா அவதாரம் பண்ணார் தேசிகன். ஆனா அப்புள்ளாருக்கு மருமகளா இருக்க அப்புள்ளார்கிட்ட வளர்ற சொத்தம் அவர்கிட்ட உபதேசம். திருக்குறை பிரான் பிள்ளான் வந்து திருமலை நம்பிகளுடைய குமாரர். குமாரா அவதாரம் பண்ணவர் திருமலை நம்பிகள். அவர் அப்படியே ராமானுஜருக்கு தாரத்து கொடுத்துருந்தாராம். அப்போ ராமானுஜர்கிட்ட வளர்றார். ராமானுஜருடைய ஞான புத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப அபிமான விஷயம். பகவத் ராமானுஜருடைய அந்திம காலத்துல கடைசி காலத்துல எல்லாரும் அவருடைய வியோகத்தினால கஷ்டப்பட்டு இருக்கும் போது அப்ப ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை, நம் பிள்ளான் இருக்க உங்களுக்கு கவலை என்ன, பிள்ளான் தான் இருக்காரு நான் இல்லாட்டா என்னங்கிற அந்த அளவு வளர்ந்தவர். அதனால மருமகளா இவர்கள்லாம் வளர்றாளாம் ஆச்சாரியன் சன்னதியில. அதனால நந்தகோபாலன் மருமகளே ஆச்சாரியனா நந்தகோபாலன் சந்தோஷத்துல இருக்கிறவர் ஆனந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறவர். ஓடாத தோல்வெளியன் அப்படின்னா அவளுக்கு அந்த பலமா ஞான பலம் இருக்கான். இந்த ஞானத்தை தோல்வான் ஞானம் தான் கைன்னு சொல்றது. ஞான கை தா கால பிரிவு செய்யலே நம்ம சொல்ற. அதாவது மூழ்கிருக்கா அப்படின்னா ஒரு கை கொடுத்து அவனை தூக்குற மாதிரி சம்சாரங்கிற சாகரத்துல முழுகிறவளுக்கு ஆச்சாரியர்கள் வந்து ஞானம் அப்படின்னு கை கொடுத்து தூக்குறாளாம். அதான் பலம் அவளுக்கு. பிரஜாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகே நிஷ்டம் சாகா பேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி அப்படின்னு தயாசிரத்துல இது விஸ்தாரமா சொல்ற. எப்படி கை அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்ற. அந்த ரீதியில அப்படி அந்த கை பலத்தோடு கூட ஞான பலத்தோடு கூட இருந்து ஆச்சாரியாலையெல்லாம் வளர்த்து ஆச்சாரியால் ஆக்கிரவா பூர்வாச்சாரியர்கள் தண்டகோபாலம் வருவர்களே என பின்னால் கந்தங்கபழம் குழலி அப்படின்னா இவர்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. அது அனுஷ்டான வாசனை, ஆச்சார வாசனை. யதா விருட்சஸ்ய தூரார் கந்தோபாதி ஏவம் புண்ணியஸ்த கர்மனோ தூரார் கந்தோபாதின்னு உபனிஷத்து சொல்ற மாதிரி அனுஷ்டான வாசனைன்னு ஒன்று உபனிஷத்து சொல்றது. அனுஷ்டானம் நன்ன பண்ணியிருந்தா புண்ணியகர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த வாசனை இருக்கும் இருக்கும் வந்துமா. நம்மாத்த தோட்டத்துல பூ பூத்துதுன்னா பக்கத்தில் வாசனை வரும், அந்த பக்கம் கம்முன்னு வாசனையா இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் நல்ல அனுஷ்டானத்தோட இருந்தா போதும், அந்த திருவிழா எல்லாமே நல்ல அனுஷ்டானத்தோட இருப்பா. அவர் அப்படி நடந்து வந்தாருன்னா போதும், எல்லாமே எழுந்து நிற்பா. அவர் அப்படி காத்தால தீர்த்தா மட்டும் காவேரியில தீர்த்தா மட்டும் அப்படி வந்தாருன்னா உடனே விழுப்போடு இருக்கோம் ஓடிடுவான். முகத்துல முடிக்கிறதுக்கே லட்சியம் நல்ல அந்த காலத்துல குடி. அவர் முகத்துல முடிக்கவே மாட்டான், ஐயோ அவர் தீர்த்தமாயிட்டு வந்தாரு, நம்ம இன்னும் விழுப்போட உட்காந்துக்கோமே, நம்ம இன்னும் பல் தேய்க்காம உட்காந்துக்கோமே அப்படின்னு எழுந்து உள்ள ஓடி போவான் எல்லாரும். இப்படிதான் நடக்கும். இப்ப ராத்திரி போட்டுல ட்ரெஸ்ஸோட கூட அப்படியே இருந்து சிறப்போ காத்தால் ராத்திரியே ஒரு ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு, அது போட்டு காத்தாலே அப்படியே இருக்கு. ஆனால் ஆச்சாரியன் இருக்கிற இடத்துல அப்படி இருக்காதா? கண்டங்களும் எல்லா இடத்துலயும் பட்சிகள் வந்திருக்கு, எல்லா பாகவதர்களும் தானம் பண்ணிட்டு இருக்கா. பல்கால் குயிலினங்கள், குயில் அப்படின்னா வால்மீகிதான் குயில். வந்தே வால்மீகி கோகிலம் குஜன் தாம்பேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாசாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிதான் குயில், சுக்காச்சாரியர் தான் கிளி. அதைத்தான் இங்க பல இடத்துல சொல்றா, வால்மீகி கானம் பண்றாரு, சுக்காச்சாரியர் கானம் பண்றாரா. பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கு என்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உரைவாந்தன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அன்னம் இருக்கான், அம்சம் நடந்துட்டு இருக்கான். அப்படிதா பெரிய அகழ்வார சொல்ற குயில் அப்படின்னா வால்மீகிய சொல்ற ராமராமான கத்தர குயில். சுகம் கிளி அப்படின்னா சுகாச்சாரம். இந்த மாதிரி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேசுபாட செந்தாமரை கையா சீரார் வழியொலித்தார். யோகத்தை எல்லாம் காப்பாற்றவாளாம். பெருமாள் வந்து கையில பந்து வச்சு பந்து மாதிரி லோகத்தை காப்பாத்துறாரு இல்லையா. அந்த மாதிரி ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவா லோகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடியில் வச்சு காப்பாற்றாரியர்கள். அவர்களுக்கு மைத்துனாக பகவான் இருக்கான், அவளுக்கு சொன்னாலும் செய்யறதுக்கு காத்திருக்கான் ஆச்சாரியன். அதான் அவர்கள் சரணாகிரி ஏற்றுகிறான் பகவான். பகவான் பிராமணர்கிட்ட மொத்தத்தையும் பெருமாள் கொடுத்து வச்சுட்டார் ரங்கநாதன். எல்லாத்தையும் மொத்தத்தையும் என்னுடைய சொத்து மொத்தத்தையும் இந்த விபூதி அந்த உனக்கு சொந்தம் அப்படின்னு சார். அதனாலதான் அவருக்கு உடையவர்னு திருநாமம், மொத்த சொத்தையும் உடையவர் ஆவர், உடையவர்னு திருநாமமும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ராமானுஜர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறாரோ அவருக்கு மோட்சம். ஆச்சாரியனுடைய கை இருக்கையோடு இருக்கக்கூடிய சென் தாமரை கை. உத்கிருண்ணதியும் உபனிஷத்து நிகூடமர்த்தம் சித்தே பத்தியம் பசியேமலக்ணபுனே பிரதிபன்ன பத்மசுபகாம் உபதேச முத்ராம் அப்படிங்கிற உபதேச முத்திரை இருக்கு. காஞ்சிபுரத்துல தேசிகன் எல்லா முத்திரைகளும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா உத்ரிநதியும் உபனிஷத்ஸ்ய நிகூடமர்த்தம். அழகா சொல்ற இந்த உபதேச முத்திரை கட்ட விரலும் இரண்டாவது ஆட்சி விரலும் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து இருந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு சேர்ந்து கொடுக்கிறாராம். அவர் ஒரு தயிர்லயோ மோர்லயோ அதுல வச்சுக்கோங்க. இந்த கட்டவரையும் ஆள்காட்டி வரடையும் மாத்திரை சேர்த்து அந்த இலையை பிடிச்சி எடுக்கும். அந்த மாதிரி உபநிடத்துல சாரமான அர்த்தத்தை பகவத் பிராமணர் என்ன பண்ற, அந்த கட்டவரையும் ஆள்காட்டி வரையும் அப்படி சாரமான அர்த்தத்தை எடுத்துக்க ரெண்டு வரையில் மாத்திரை சேர்த்து மற்ற வரையெல்லாம் அப்படியே பிரிஞ்சிரு. அதான உபதேசம் முத்திரா. அப்படி கையில எடுத்துட்டு சித்தே நிவே செய்யும் அதை நம்ம மனசுக்குள்ள வைக்கிறார். அந்த அர்த்தத்தை மனசுக்குள்ள வைக்கிறதுக்காக இப்படி கை நீட்டி நாம போகும்போது நமக்கு எதிர அந்த உபதேசம் முத்திரை இருக்கு இல்லையா. அப்ப நாம போய் சேவிச்சோம்னா நம்மளுடைய அந்த உபநிடத்துடைய பரம தாத்பரியம் அவர் எடுத்திருக்கார். சிவன் நாராயணனே ஜெகத்காரணம், சிவன் நாராயணனே உபாயம், சிவன் நாராயணனே போக்யம் அப்படிங்கிற அர்த்தத்தை அதை நம்ம மனசுக்குள்ள அவர் வைக்கிறாமா. சித்தே நிவே செய்யும் அல்பதியம் எடுத்துருக்கிறார். எப்படியானா லோகத்துல பொட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த கைனால எடுத்து அப்படி வைப்பா இல்லையா, அந்த மாதிரி இதை எடுத்து அப்படி பொட்டு வைக்கிற அந்த அர்த்தத்தை உள்ளுக்குள்ள வெற்றியுடன் பாக்கலாம். அதுதான் உபதேச முத்திரம். அப்போ உன்னித்ர பத்ம சுபகம் உபதேச முத்ராம், தாமரப்பு மலர்ந்தா மாதிரி திருக்கைகள்ல இருக்கிற உபதேச முத்திரைங்கிறது. தாமரை கையால் வரையறிப்ப மந்திரவாய் இந்த ஆச்சாரிய உபதேச முத்திரை நமக்கு உபதேசம் அப்படிங்கிற காமிக்கிற சீரார் வழிவெளிப்ப அப்படின்னா அவளுடைய ஒரு நாதம். இந்த உபதேச முத்திரையோடு கூட வரக்கூடிய உபதேசம் இருக்கு இல்லையா, உபதேச முத்திரை மாத்திரம் இல்ல வர உபதேசம் இருக்கும் இல்லையோ அதான் சீரார் வழிவெளிப்பு. அதுவும் நமக்கு உத்தேசம், பகவத்ராமானுடைய திருமேனியும் உத்தேசம், அவருடைய சீசுக்திகளும் உத்தேசம். சீரார் வலை போல் எம் ஆசிரியர் வாக்குங்கிற தேசியம் வலை போலையா வலைநாதம் போலையா யாருக்குன்னா பெருமாளுக்கு. உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் காரணியோடும் தான் பயிரில் கலை போல் அசுரை காண்டான் தன் கையில் வலை போல் எம் ஆசிரியர் வாக்கு. பெருமாளுடைய கையில வலை போலையா இவருடைய நாதம் ஆச்சாரனுடைய உபதேசம் அப்படிங்கிற அந்த ரீதியில அவர் அப்படிங்கிற காமிக்கிறது சீரார் வழிவெளிப்பம். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்னா சீரார் உபதேசம். சீரார் வழிவெளிப்பம் வந்து தரவாய் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றா இல்லையா, அதை சொல்றது இந்த பாசுரம். ஆக நப்பின்னை பிராட்டியை எழுப்பி கிருஷ்ணனோடு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனை அடுத்த பட்டர் வரப்பு. ஆண்டாய் திருவடிகளே சரணம் சதமகமன்னீலா சாரு கல்காரஹஸ்தா ஸ்தனபரண வைதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவிலிகிதாபிஸ்ருக்கிரா கிருஷ்ணநாதா விலசது சிதி கோபுதா விஷ்ணுதா கவிதாச்சிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.